السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، يا أيها الناس أوصيكم بتقوى الله، فقد قال الله تعالى في محكم تنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الناس மாதின் கமாதின் ஜஹதி வலிசெல்லா. சதக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவினால் இறுதி நபியாக அனுப்பப்பட்ட எங்கள் தலைவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அணுகுண்டு சகாதி எடுத்திருந்த உத்தமர்கள், சாதியங்கள் சதா சாதியங்கள் கயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாகும். அல்லாஹுடைய கடமையை ஏற்று அவனுடைய பாதைகளில் சிகாப்பின் நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு இந்த உலகத்தில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏறியிருக்கின்றானோ அந்த நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை எடுத்து தவிர்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு ஏறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அண்ணன் அல்லாஹு நல்லடியார்களே, எவ்வாறு இந்த உலகம் அதி நவீனமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, இந்த உலகத்தில் நவீன முறையிலே அனைத்தும் கண்டுபிடிக்கின்றார்களோ, இதே போன்று காலத்துக்கு ஏற்ப வரக்கூடிய பிரச்சனைகளும் அது நவீனமாக வந்து கொண்டிருக்கின்றது. மக்களால் அதை சரிக்காண முடியாத அளவுக்கு இந்த காலத்திலே அதிகமான பிரச்சனைகள் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே கட்டமைத்து வரப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாக, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன அடிப்படை காரணம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய தீர்வையும் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னாலே அழகான முறையில் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் வரதீசு லகும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு மார்க்கம் என்ற ஒன்றை முடிவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் தான் என்பதை பூரணமாக கூறிவிட்டான். அதற்கு அப்பால் எங்களுடைய புத்திகளை யோசித்து, புத்திகளை வைத்து சிந்தனை செய்து நாங்கள் யோசிப்பதற்கு எந்த விதமான யோசனைகளுக்கும் சில சக்திகளுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடமளித்ததில்லை. அந்த அளவுக்கு மார்க்கத்தை பூரணமாக்கிவிட்டான். குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்திற்குள் பரிபூர்ணமான முறையில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஒரு பூரணமான பூரணத்துவப்படுத்தப்பட்டதாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் ஒன்றை புகுத்தவும் முடியாது, இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றவும் முடியாது. குர்ஆன் அவ்வாறு தான் சொல்லியிருக்கின்றது. உங்களால குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை உங்களுடைய புத்திகளை வைத்து, உங்களுடைய ஆராய்ச்சிகளை வைத்து, உங்களுடைய திறமைகளை வைத்து நீங்கள் அல்ல ஒரு வசனத்தோ அல்லது ஒரு ஆயத்தை நீங்கள் மாற்றவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். கண்ணியத்துக்குரிய மேலான பிரிவுகளின் சகோதரர்களே, உலகத்தில் வரக்கூடிய அதிநவீன பிரச்சனைகளுக்கு முதலாவது அம்சமாக ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணம் இல்லாதான் என்பதை நாம் இன்றைய ஃபத்வாவுடைய தலைப்பிலே பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை கூறுவதற்காக வேண்டி, ஒரு விடயத்தை சொல்வதற்காக வேண்டி அவன் சத்தியம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கே கிடையாது. ஒரு விடயத்தை கூற வேண்டும் அல்லது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நியதியில் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வினை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அதனை செய்வது அவருடைய கடமை, அல்லது செய்யாமல் இருப்பது அவருடைய விருப்பம். இதனை அல்லாஹ் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் அல்லது அல்லாஹ் நினைத்ததை செய்ய வேண்டும் என்பது அவருடைய நியதியிலே, அவருடைய கற்பனையிலே உள்ளது அவருடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை மனிதன் நினைக்கின்றான், மனிதன் மாற்றிக் கொள்ளுகின்றான். அல்லாஹ் நினைக்கின்றான், அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடியவன் அல்லது விடைக்கூடியவன். இந்நரப்பக்க ஆளுமாயி அல்லாஹ் எதை நினைக்கின்றாரோ அதனை செய்யக்கூடியவன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெருவருடைய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹான ஹுவ தஆலா பல இடங்களிலே சத்தியம் செய்து கொள்ளுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளம் தன்னுடைய நஃப்ஸை சுத்தம் செய்து கொள்ளுகின்றார்களோ இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒரு மனிதன் திருந்துவது அல்லது ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவது, அவன் பாவத்திலே ஈடுபடுவது அவனுடைய ஆத்மா கெட்டுவிட்டதன் காரணமாக. அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் இல்லை, அவருடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனை இல்லை, அவன் நல்லதை சிந்திக்காததன் காரணமாக, அவனுடைய உள்ளம் கெட்டுவிட்டதன் காரணமாக அவன் பல எண்ணங்களை எண்ணி இஸ்லாத்தை விட்டு தூரமாகக்கூடிய நிலைமைக்கு மாறிவிடுகின்றான். அல்லாஹ் பல இடங்களிலே சூரா ஷம்ஸை விளக்கி அந்த வசனத்திலே அந்த சூராவிலே பல இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கின்றான். சூரியன் மீது சத்தியமாக, அது பிரகாசத்தின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, அதாவது நத்தை படைத்தவன் ஆத்மாவை படைத்தவன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அந்த ஆத்மாவை சரிவர ஒழுங்குபடுத்திய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளின் மீது சத்தியம் செய்து கொள்ளுகின்றான், சொல்லுகின்றான். உள்ளத்தை நல்ல விடயங்களின் பால் ஆக்கிக் கொள்கிறார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெருவழி சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய ஆத்மாக்கள் எந்த விதத்திலே அமைந்திருக்கின்றது, நாம் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய உள்ளம் இன்றைய காலகட்டத்திலே மாசுபட்டதாக மாறிவிட்டது, எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கின்றது என்று சொன்னால், நாம் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பது தவறான சிந்தனை, அடுத்தவர்களை பற்றிய பார்க்கக்கூடிய பார்வை தவறான பார்வை, அடுத்தவர்களுடைய நோக்கம் தவறான நோக்கம், அடுத்தவர்களுக்கு குறித்தோன்றது நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன், எனக்கு இல்லாததான் எல்லாமே முடியும் என்ற பல சிந்தனைகளின் மூலமாக எங்களுடைய நட்புகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது. யார் நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட ஒரு மனிதனை பார்க்கின்றானோ அவன் வெற்றி பெற்றுவிட்டான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்னாஸ் மஆதின் கமஆதின் ஸஹபி வல் சில்லா, மனிதர்கள் சுரங்கத்தை போன்றவர்கள். ஒரு மனிதன் சுரங்கம் தோன்றுவது சொன்னால் அவருடைய கற்பனை இருக்கின்றது, இந்த இடத்திலே நல்ல பிரயோசனம் இருக்கின்றது, மாணிக்கம் தங்கம் வெள்ளி அதே போன்று பல பொருட்கள் இருக்கின்றது என்பதை அவன் சிந்தித்து அவருடைய கற்பனையிலே வைத்துக் கொண்டு அவன் தோன்றுகின்றான். சகோதரிகளை பெரியார்களே, இந்த கற்பனையின் மூலமாக அல்லாஹ்வுக்கு ஆணவ தரா அவருடைய பொருள் வளங்களை அவனுக்கு அந்த பூமியிலே கொடுக்கின்றான். எனவே அந்த பூமியை தோன்றியவன் பல பிரயோசனங்களை அடைவதை தோன்று. இந்த மனிதர்களிடத்திலும் நல்ல பல பிரயோசனங்கள் இருக்கின்றது. மனிதர்கள் என்பவர்கள் அல்லாஹினுடைய பிரதிநிதிகள், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு படைத்து அனுப்பியவர்கள். ஜமீத்துக்குரிய மேலான சொல்லி சொல்கிறேன். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய நச்சன் சீர் பெற்றதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்ப்பதை நல்ல நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணத்தோடு அவன் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய நேரத்திலே நல்ல சிந்தனையோடு பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதே குர்ஆனிலே அதே மனிதர் இடத்திலே சத்தியம் செய்து சொல்லுகின்றான். யார் தன்னுடைய நச்சை தன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்திக் கொள்ளவில்லையோ, அவர்கள் நினைத்ததை செய்கின்ற உலகத்திலே தன்னுடைய நச்சை மாசுபடுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நாசம் அடைந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரெண்டு விஷயத்தை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்க்கையையும் தீய வாழ்க்கையையும் முடிவு செய்தான். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்னுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திப்பது கடமையாக இருக்கின்றது. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம், அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து செய்த கடமைகள் மூன்று இருக்கின்றது. முதலாவது அத்தாவா, முதலாவது எல்லா நபிமார்களுமே மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணியை எல்லா நபிமார்களும் செய்தார்கள். இந்த நபிமார்களே இந்த அதாவது அல்லாஹ் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைத்தார் என்று நபியுமே இல்லை. இரண்டாவதாக தஸ்தியத்துன்னஸ், யாரெல்லாம் அல்லாஹை ஈமான் கொண்டு அந்த ரசூல்மார்களை ஈமான் கொண்டு தங்களை நபிமார்கள் என்று ஏற்றுக்கொண்டார் கொண்டு இவர்களின் பக்கம் வந்தார்களோ இவர்களை அந்த நபிமார்கள் தஸ்தியத்துன்னஸ் ஆத்மாவை பரிசுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியிலே எல்லா நபிமார்களிலும் ஈடுபட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான தேர்வு சவர்களே, இந்த சத்தியத்தும் நசிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தை இழக்கக்கூடிய நேரத்தில் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இழக்கிய நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்மா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு தக்வாவை தந்தருவாயாக. அதாவது அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை தந்தருவாயாக. இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அவன் நினைப்பதை செய்து கொண்டிருப்பான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவர்கள் பாதையிலே பாவம் செய்வார்கள், எந்த இடங்களில் வேண்டுமானாலும் பாவம் செய்வார்கள். தக்குவா இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இல்லைன்னு சொன்னா, பள்ளி என்ன பள்ளிக்குள்ளையும் பாவம் செய்வார்கள். இன்று பள்ளிக்குள்ள பாவம் நடந்து கொண்டிருக்கிறதே அல்லாஹனுடைய பயம், அல்லாஹனுடைய அச்சம் இல்லாத காரணமாக பாறைகளை விட்டுவோம் பள்ளிக்குள்ளையும் இன்று பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லா கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய தக்குவாவை உன்னுடைய அச்சத்தை தந்தருவாயாக. சென்னைத்துக்குரிய மேலான செல்வி சோதலே அடுத்ததாக கேட்டார்கள், ஆற்றின் பூசனா தக்குவாக என்னுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஏனென்று சொன்னால் அந்த கயிறுமன் தத்தாக, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவர்களா என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துஆவிலே கேட்டிருக்கின்றார்கள். இன்று நாம் இன்று எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு முதலாவது காரணம் எங்களுடைய உள்ளம், எங்களுடைய அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணம் இல்லை, அடுத்தவர்களுக்கு குறி தோன்றுவது, அடுத்தவர்களுக்கு பெருமையாக வாழ்வது, இவ்வாறு வாழ்க்கை நாங்கள் தான் குழந்தைகள் எல்லாத்திலே நாங்கள் தான் நல்லவர்கள் என்று இந்த உலகத்திலே எங்களை பெருமையோடு வாழ்த்திக் கொள்கின்றோம். இதன் காரணமாக நாங்கள் அடுத்தவர்களை பற்றிய நல்ல எண்ணம் இல்லாதன் காரணமாகத்தான் இன்று இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சபையில் உட்கார்ந்து கொண்டு முக்கியமான சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இரண்டு கண்களும் தெரியாத உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுகின்றீர்களா என்பதாக அவர்கள் கொஞ்சம் கடுகடுப்பாக நடந்து கொண்டார்கள். உடனடியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான், நீங்கள் கடுகடுப்பானவர்களாக மாற வேண்டாம், நீங்கள் கடுகடுப்பான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டாம் என்பதை நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளம் மிருதுவானதாக, நல்ல எண்ணம் கொண்டதாக, கடுகடுப்பு இல்லாத உள்ளமாக நாங்கள் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாங்கள் அந்த விஷயத்திலிருந்து விலகிக் கொள்கின்றோம் என்னென்னு சொன்னால், நாங்கள் உள்ளத்திலே மிருதுவானவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றான், மனிதர்கள் பாவம் செய்து செய்து அவருடைய உள்ளங்கள் பாவத்திலே நிகழ்த்தி செல்லா பல்லூபியும் செய்த பாவத்தின் காரணமாக உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை, அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணம் கிடையாது, அடுத்தவர்களுக்கு கொடுத்தோன்றுவது, அடுத்தவர்களை பற்றி பெருமை இந்த உள்ளத்தில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எவ்வளவுதான் போதிக்கப்பட்டாலும் அது அவர்கள் உள்ளத்திலே ஏறுவதில்லை என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. கல்லாபல் ராணாலா குலூபிஹிம் மாசான், துருப்பிடித்துவிட்டதை இதன் காரணமாக நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு ஏறுவதில்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறது. கண்ணீட்டுக்குரிய மேலான தெருவில் சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால், பிற மனிதனுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் கொலை செய்துவிட்டால் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு மனிதன் கொலை செய்வது இந்த அளவுக்கு பாவம் என்று சொன்னால், இன்றைக்கு இவர ஊரில் ஒரு கொலை நடந்துவிட்டது சொன்னால் எல்லாரும் பதத்தை சொல்வோம், ஒரு கொலை நடந்துவிட்டது என்பதாக எல்லாரும் வருந்தி ஊரே குழம்பி போயிருக்கும். கண்ணீட்டுக்குரிய மேலான சோதனை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதனை குழப்பத்தில் ஆக்குவது, ஒரு மனிதனுடைய குறைகளை பேசுவது, ஒரு மனிதனை மானபங்கப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய அவன் விரும்பாத செயல்களை நாங்கள் பஜாருக்கு கொண்டு வருவது, நீங்க ஒரு மனிதனை கொலை செய்வதை விட பாவம் என்பதாக ஹஜரத் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இன்னொருத்தில் மறைக்கின்றார்களோ அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாலும் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய குறையை மறைப்பார் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னார். இன்றைக்கு எங்களுக்கு அந்நவீன கருவிகள் தெரிவித்திருக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு குறையை செஞ்சுட்டான்னு சொன்னா, ஏதோ வரைக்கும் தவறாக நடந்துவிட்டேன்னு சொன்னா நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஒரு செகண்ட்ல இவருடைய குறைகள் முழு உலகத்துக்குமே போய் சென்றடைகின்றது. அது நவீன கருவிகளின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, பேஸ்புக் மூலமாக இவருடைய குறையை மாறுபங்கப்படுத்துகின்றார்கள். ஊரிலே ஒரு குறை நடந்திருக்கின்றது, இதனை யாரும் மறைப்பதற்கு முயற்சிக்கின்றார்களோ இவர்களை அல்லாஹ் சியாமத்துடைய நாளிலே பல மக்களுக்கு முன்னால, பல கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் மறைப்பான். ஆனால் யார் இவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களோ போனின் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, இவ்வாறான முறைகளின் மூலமாக இந்த முறைகள் நடைமுறைப்படுத்துகின்ற அல்லாஹ் சியாமத்துடைய நாளிலே குறைகளை வெளிப்படுத்துவார் என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க ஒரு மனிதனை கொலை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு போய் அழுது தௌபா செய்றீங்க, யா அல்லாஹ் நான் இவ்வாறான குறை செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் அதனால என்ன மன்னிச்சுக்கணும் சொன்ன அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒருத்தருடைய குறையை நீங்க பஜாரிக்கு கொண்டு வந்துட்டீங்க, நீங்க அவருக்கு போய் மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்திருக்கின்றார்கள். ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் நபி சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு ஆட்சி வரும் சொன்னா, ஒரு நபி வரணும்னு சொன்னா அது உமராகத்தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் ஆட்சியை புரியல. ஒரு நாள் ஊர்ல பதினாறு ஆட்சிகள் யாராவது பாவம் செய்யறாங்களா, குறைகள் இருக்கின்றா என்பதை துருவி ஆராய்வதற்காகவே, தேவை திருவதற்காகவே நல்ல எண்ணத்தோடு போய்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் சாலையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு வீட்டில் மியூசிக் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அமர் உடனே போகின்றார்கள், போய் கூரையை கலத்தி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாவுடைய விரோதியே இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டிருக்கின்றாரே, யாருக்கும் தெரியாது நினைச்சு அதை பாவம் செய்தாய், இன்று இந்த நாட்டினுடைய இந்த கலீபா வந்து கண்டுவிட்டாரே என்பதை ஹஜரத் உமர் அங்கே ஞாபகப்படுத்துகின்றார்கள். அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் சொல்லுகின்றார், கலீபா நான் செய்தது ஒரே ஒரு பாவம், நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் மூன்று பாவம் என்று நான் சொன்னார்கள். நான் செய்வது ஒரே ஒரு பாவம், நீங்கள் செய்தது மூன்று பாவம். நான் செய்தேன், மியூசிக் கேட்டேன், இது அழையாக தடுத்தது. நான் இந்த நிமிஷத்தில் போய் திரும்பி நான் சௌகா செஞ்சா அல்ல இவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான். நீங்க என்னுடைய அனுமதி இல்லாம கூறிய கருத்துக்கள் சிலாம் சொல்லாம நீங்க வந்து என்னுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சிருக்கிறீங்களே, இதை நீங்க என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை ஹஸரத் உமர் ரலி அல்லாஹ் முகவர்களுக்கு அந்த மனிதர் விளங்கப்படுத்துகின்றார். கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு குறையை நாங்க இந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஆசையோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக இஜ்தனிபு கதீரம் மினல்லன் இன்னதாலல்லன் இஸ்முன் வலா தஜஸ்ஸு. நீங்க நினைக்கிற உண்மையிலே சும்மா நாங்கள நினைக்கிற இவர் அப்படியா அவர் அப்படியான்னு சொல்லி நினைக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் குர்ஆன் சொல்றாங்கல்லாம். இது அறிவு கசீரம் எனல்லன், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியான பல நிகழ்வுகள் உங்களுக்கு பாவம். குர்ஆன் ஹராம் அவைகளை நினைக்காதீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றான். உதாரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஜினா செய்கின்றார்கள். ஜினா என்பது ரெண்டு பேர் வாகனத்தில் போறார்கள் அல்லது ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஏதாவது ஒரு தனியான இடத்தில் ஒரு ஆடு பெண்ணும் தனிமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஜினா இல்லை. குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஜினா, ஜினா என்பது ஒரு ஆடு பெண்ணும் குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே குர்ஆன் சொல்லுகின்றது உங்களை வெண்ணிக்கிறே இந்த வெண்ணம் கூட பாவம். ஜினா நடைபெறுகின்றது என்பதை ஊரிலே பேசுகின்றார்கள் அல்லது நாங்கள் மூன்று நபர்கள் இந்த ஜினாவை கண்டிருக்கின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார்கள். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், மூன்று கலீபாக்கள் கண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான். மூன்று கலீபாக்கள் வந்து சொல்லுகின்றார்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது, எங்கள் ஊரில் முக்கியமான மூன்று நபர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் இவ்வாறான ஒரு ஜினா நடைபெறிக் கொண்டிருக்கின்றது, இதை நீங்கள் தத்தி கேட்கணுமே, நாங்கள் எங்களை கண்களால கண்டிருக்கின்றோமே என்பதாக வந்து சொன்னாலும் கூட குர்ஆன் சொல்லுகின்றது அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இது உதாரணமாக ஒரு எண்ணம், எண்ணத்தை பற்றி சொல்கின்றேன். நீங்க நான்கு சாட்சிகளை கொண்டு வராத வரையில குர்ஆன் சொல்லுகின்றது நீங்கள் செய்யர்கள். ஏன் இது ஒரு நினைப்பு, இது ஒரு எண்ணம். நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆணும் பெண்ணும் தனிமையை போய்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் குடும்ப வாழ்க்கை நடாத்திருப்பார்கள் என்பதாக நாங்கள் அவர்களுக்குரிய சந்தனையை நிர்ணயிக்கின்றோம். குர்ஆன் சொல்லுகின்றது நீங்கள் நினைச்சீங்கப்படி ஆனால் நடைபெறவில்லை. நீங்க நினைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா இவ்வாறு நினைத்தவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கின்றது. இது நிலைமை நினைப்பை பற்றி சொல்கின்றது குர்ஆன். நாங்கள் நினைச்சிக்கிறோம் பேசிக்கிறோம் ஊரில் இப்படி ரெண்டு பேர் போனாங்க வந்தாங்க இதனால இவ்வாறான பாவம் நடந்திருக்கும் அதனால நாங்கள் பள்ளியில கூப்பிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைச்சுதான். ஆனா குர்ஆன் சொல்லுகிறது நீங்க மூன்று நபர்கள் வந்து சொல்றீங்க நானாவது சாட்சி கிடைக்கிறேன்னு சொன்னால் பாவம். நீங்க உங்களுக்கு தானவரை திருத்த 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு நாள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரம் மறைவுடைய நேரம் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சாரி அந்த வழியின் மூலமாக பாதையின் மூலமாக சென்று கொண்டிருக்கிறார் பார்க்கின்றார்கள் நபி ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கூட நினைக்கிறது அந்த சஹாபி இதுதான் போறாங்க. உடனே நபி கூப்பிட்டாங்க, அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள் நான் பேசிக் கொண்டிருந்தது என்னுடைய மனைவியோடு சொன்னாங்க. யாரப்புலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார சொல்லலாம் இந்த உலகத்தில் தடுகள வேண்டும் அப்படி அந்த என்ன மறந்து யார சொல்லலாம் சொன்னாங்க. சொன்னார்கள் நபி நீங்க நினைக்கல ஆனா உங்களோட உடம்புல ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சைத்தான் அந்த நினைப்பை உண்டாக்குவான் அதனாலதான் நான் சொன்னேன் இந்த சைத்தான் எதிரீங்கள் இன்சான் மஜ்ரத்தம் உங்களுடைய இலக்கம் இங்கெல்லாம் ஓடு, அங்கெல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருப்பான். அதனாலதான் நான் இவ்வாறு சொன்னேன் என்பதாக ஹஜரத் ரசூலுல்லாஹ் கூட அந்த சஹாபிக்கு சொல்லியிருக்கின்றார்கள். சும்மா நாங்கள் நினைக்கிறேன், இது சொல்லவில்லை, இது சும்மா நினைக்கிறது இப்படித்தானே என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய மேலான தெருவில் சகோதரர்களே, எனவே இஜித்தனிபு கத்தீரம் மினல்வன், நீங்க நினைக்கிறீங்க தானே, இவ்வாறான நினைப்புகள் கூட பாவம், இவைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு அது நவீன காலத்துல சும்மா ஒரு பேச்சு வந்துச்சுன்னு சொன்னா பெண்கள் எல்லாம் இப்படியாமே அப்படியாமே, இந்த ஆணும் பெண்ணும் அல்லது இவர்கள் அப்படியாமே அல்லது இந்த குடும்பத்தில் இப்படியாமே அப்படியாமே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நூறு வார்த்தையாக்கி இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த பாவத்துக்கு ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் எண்ணம் தான். இது குர்ஆன் சொல்லுகின்றது, நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே எண்ணத்தை நீங்கள் முதலாவது தருந்துகிறோம். இப்படி எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா குர்ஆன் அடுத்த கட்டம் சொல்லுது. எண்ணம் வந்துச்சு, அடுத்த கட்டத்தை குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் எண்ணம் வந்துட்டு இப்ப இரண்டாவது கட்டத்துக்கு இறங்குறாரு. அது எப்படி கொஞ்சம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. ஹசரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இது வேறொரு சம்பவம். சென்று கொண்டிருக்கின்றார்கள், சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டில் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலே சென்று கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. நேர போறாங்க, உள்ளுக்குள்ள போய் பார்க்கிறாங்க, ஒரு வயோதிபர் மது அருந்துகின்றார். அந்த வாலிபத்தின் மதுவை கொடுக்கின்றார், இவர் மது அருந்துகின்றார். அந்த வாலிபத்தின் ஆடலோடு பாடலோடு இருந்து கொண்டிருக்கின்றார். சொல்லுகின்றார்கள், நீ செய்வது பெரிய ஒரு தப்பாக இருக்கின்றது, இஸ்லாமுக்கு முரணான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாரே என்பதை உமர் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அந்த வாலிபர் சொல்லுகின்றார், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் என்ன செய்கின்றேன், இந்த பாவத்தை இன்றோடு விட்டு வருகின்றேன், ஆனால் நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களே என்று சொல்கின்றார்கள். உமர் அலி அல்லாஹ் தாலாங்கும் அவ்வாறே வெளியில வந்து இஸ்லாம வருகின்றார்கள். ஹசரத் அப்துல்லாஹி மசூத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு என்னென்று கூட கேட்கவில்லை. பிறகாக ரெண்டு பேரும் வருகின்றார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால இந்த பாவம் செய்த மனிதர் என்ன செய்கின்றார் சொன்னா, உமருடைய அவருடைய நடைமுறை தெரியும், அவருக்கு அதிகமான கோப சுபாவம் இருக்கின்றது, பயந்து போய் இஸ்லாம மாறு நேரத்தில் வந்து உமருடைய உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சபையில பின்னால் வந்து உட்கார்ந்து கொள்கின்றார்கள். கூப்பிட்டாங்க, வாங்க கிட்ட வாங்கோ, கிட்ட வந்ததுக்கு பின்னால சொல்லுகின்றார்கள், இன்னும் கிட்ட வாங்க காதோர காதல் வைத்து சொன்னார்கள். அந்த மனிதரை பார்த்து, நீங்க அன்றைக்கு ஒரு தப்பு செஞ்சுக்க தானே, என்னுடைய இன்னொரு வந்த என்னுடைய தோழர் அப்துல்லா இவரு மசூது பெற்ற கூட நான் இந்த சப்ஜெக்டை சொல்லவே இல்லை சொன்னார்கள். இந்த மனிதர் எப்ப நீங்க என்னத்தை வந்தீங்களோ அந்த இருந்து அந்த பாவத்தை விட்டுட்டு இதுவரைக்கும் அந்த பாவத்தில் நான் ஈடுபடவே இல்லை என்பதாக ஹசரத் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களை செய்யார்களே, கொண்டு பாவம் நடக்கிறது, அதை பற்றி பகிரங்கப்படுத்துகிறது. இவர் தன்னோடு வந்த தோழத்தை கூட அதற்கு உமர் சொல்லலன்னு சொன்னார். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பாவம் கிடைச்சா போதும், எப்படி நாங்கள் மாறப்பாகப்படுத்துகின்றோம், இவர் அப்படியாமே அவர் அப்படியாமே சொல்லி வாழ்க்கை முழுக்க அன்றைக்கு நாள் முழுக்க இங்கே நாம் பேசு. சென்னைக்குரிய மேலான பிரிவு சொல்களே, ரெண்டு ஜினா செய்த ஒரு ஆணுடைய பெண்ணுடைய குரானுடைய வசம் வந்திருக்கிறது. ரெண்டு பேரும் ஜினா செய்தார்கள், உடனே அல்லாஹ் தபாவம் அனுப்பி தெரிவித்தார்கள். உடனே அல்லாஹ் செய்யாருலா, நாங்க செஞ்சது தப்பு தான் யாருலா, எங்களை மன்னிச்சு போயாருலா அப்படின்னு சொல்லி குரான் வசம் அழைக்கிறது. இல்லாமல் அவர்கள் பாவம் செஞ்சுட்டு உடனே தௌபா செஞ்சுட்டாங்க. பாவத்துக்கு உடனே சௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஆனால் யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய இந்த விஷயத்தை யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் ஒரு காலம் வரைக்கும் மன்னிக்கப்படவே மாட்டார்கள். தியாகத்தில் இவர்களுக்கு வேதனை இருக்கின்றது. ஏன் அந்த மனிதர்கள் ரெண்டு பேரும் மௌத்தா போய் ஆயிரக்கணக்கில் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் சுவர்க்கத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு இதனால நான் மௌத்தா போனாங்க, இப்படித்தான் மௌத்தா போனாங்க, இவ்வளவு பெரிய பாவம் சிந்திச்சு மௌத்தா போனாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கணும். சகோதரிகளே, என்னுடைய உள்ளம் அடுத்தவர்களை பற்றிய நல்ல எண்ணமே இல்லை. எனவே நான் முதலாவது அடுத்தவர்களை அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவது சஜஸ்ட் பண்றது. மூணாவதாக குர்ஆன் சொல்லுகின்றது. இப்ப நாங்க துருவி துருவி ஆராய்ஞ்சா அடுத்த கட்டத்துக்கு நாங்க என்ன தெரியுமா அடைகிறோம், அவர்களை பத்தி பேசுறது, அவர்களை பத்தி பேசுறது. அப்படி பேசுறீங்க தெரியுமா, சகோதரருடைய மாமிசத்தை புசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணியமான சகோதரிகளை தெரியாதே, அடுத்த மனிதர்களை பத்தி நல்ல எண்ணமே கிடையாது, அடுத்தவர்களை பத்தி நல்ல எண்ணமே கிடையாது. அதனால நாங்க என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பத்தி பேசக்கூடாது. ஒரு பாவம் எங்களை கண்ணுக்கு முன்னால நடக்குது, ஒரு பாவம் எங்களை கண்ணுக்கு முன்னால ரெண்டு கண்ணாலையும் பார்க்கிறோம், இவ்வாறான பாவம் நடக்கின்றதே என்பதாக அதுக்குரிய பரிகாரம் என்ன, இதற்குரிய பரிகாரத்தையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு பாவத்தை கண்ணால பார்க்கிறோம், முதலாவது நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த பாவத்தை மறைங்க, அதை பாவத்தை கண்டு அதை பகிரங்கப்படுத்துகின்றாரோ அல்லாஹ் மறுமையுடைய நாளை இந்த உலகத்திலையும் பகிரங்கப்படுத்துவான், உங்களோட பாவத்தை பகிரங்கப்படுத்துவான். எனவே ஒரு பாவத்தை கண்டுதுன்னு சொன்னா இஸ்லாம் அப்படியே விட்டுருங்க, அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்யுங்க, நீங்க உட்கார்ந்தியா அல்லாஹ் இவ்வாறான ஒரு பாவம் என்ற கண்ணுக்கு முன்னால் நீ காட்டித்தாயே, நீ மன்னிச்சு போயா, அவரை நீ அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளையா சொல்லி யாராவது நாங்கள் துவா செய்யணுமா, யாருமே துவா செய்யக்கூடிய பழக்கமே இல்லை. சென்னைக்குரிய மேலான திருவள்ளுவர் சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன கூடிய எண்ணம் நீக்கித்தானே, இந்த எண்ணம் என்னோட பாவங்களை அப்படியே அழிச்சு விடும் சொன்னார்கள். அதே போல என்னோட மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கெட்ட விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஹசத், இன்னொரு பொறாமை. ஹசத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் ஹசத யஅகுலுல் ஹசனாத், ஒரு மனிதன் பொறாமை கொள்றதே அடுத்த மனிதன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்த மனிதன் முன்னேறக்கூடாது, அடுத்த மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறக்கூடாது என்பதாக நாம் பொறாமைப்படக்கூடிய இந்த பொறாமை இருக்கின்ற சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை அப்படியே அழிச்சிடும் சொன்னார்கள். எங்களை கண்ணுக்கு முன்னால விலகி ஒரு மனிதன் வட்டி அடித்தால் இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிக்கிறார், ஒரு மனிதன் வட்டி அடித்தால் இவ்வளவு பெரிய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றார், அல்லது வட்டியெல்லாம் இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எங்களை கண்ணுக்கு முன்னால விளங்கினாலும் கூட நீங்க பாதுகாப்பு தேவைங்க, நல்ல மனிதன் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்த மனிதன் விஷயத்தை கையளிக்காங்க, அவர் எப்படி வாழ்ந்தாலும் அவர் வட்டி எடுத்துருச்சுனா அதனால வட்டியை வைக்கணும் அப்படி வாழணும்னு சொல்ல வரையில அவர் தௌபா செஞ்சா அவரு அல்லாஹ் மன்னிப்பான், நீங்க அவர்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் பேசினதுக்கு பின்னால அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரையில அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். எனவே அவ்வாறாக வாழ வேண்டும் என்று சொல்ல வரையில அவ்வாறு வாழ்ந்தாலும் எங்களை நாம பாதுகாக்கணும், எங்களை உள்ளத்தை நாம பாதுகாக்கணும், பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்தில் நாம வாழணும். நாங்க எப்படி சொன்னா அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், நாங்க மிருகத்தை விட மோசமானவர்கள். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல பெத்த தெளிவாக சொல்லியிருக்கான், இந்த ரோட்ல ஓடக்கூடிய மிருகத்தை பாருங்க, உதாரணமாக கல்வெருக்கு பாருங்க, அந்த நாய் என்ன செய்யுது சொன்னா, காலையில இருந்த உடனே ரோட்ல போய் முதலாவது ஏதாவது ஒரு திராவிட அசிங்கமான சொன்னா அதையும் சாப்பிடுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு நல்ல ஒரு பனிசோடு கிடைக்குன்னு அதையும் சாப்பிடுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஏதாவது இன்னும் வேற நதிசான பொருட்கள் கிடைக்குது அதையும் சாப்பிட்டுக் கொள்வது. கண்ணியமான சோழர்கள் தெரியாது, அதுக்கு ஹராம் ஹலால் கிடையாது, அதுக்கு நல்லது கெட்டது கிடையாது, அதுக்கு எது நல்லது நல்லது சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது தெரியாது, அதனால எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக் கொள்வது. கண்ணியமான சோழர்கள் தெரியாது, இன்றைக்கு மனிதனுடைய இந்த பண்பு அப்படி மாறிச்சு, எப்படி மாறிச்சு சொன்னா, காலையில ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு மனிதனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறாரு, இன்னொருத்துக்கு போறாரு அவரு அவரை வச்சுட்டு போறேன்னு சொன்னா அவர்கிட்ட போய் இவரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, எது கிடைக்கல பேசுறாரு, இவர் அப்படியாமே அவர் அப்படியாமே. இன்றைக்கு ஆண்கள் மாத்திரம் அல்ல பெண்கள் கூட சுபஹானல்லா எந்த அளவுக்கு சொன்னா, அது நவீன காலத்துல இன்றைக்கு சாப்பிடாக்கிறதுக்கு ஒரு நேரம், மசாலா செய்யறதுக்கு ஒரு நேரம், அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது. எல்லாம் இன்றைக்கு நவீன காலத்துல மெஷின்ல வந்து, அதனால நேரமும் காலமும் மிச்சம். இந்த நேரத்தையும் காலத்தையும் பெண்கள் அவகாசமாக பாதித்துக் கொண்டு அடுத்தவருடைய குறை, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி சதாசித் பண்ணுவது, இவரா புரியாமே அவரா புரியாமே இவரா புரியாமே அவரா புரியாமல் சொல்லி காலத்தையும் நேரத்தையும் காலத்திலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான திரு சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறான விடயத்திலிருந்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிட்டாலோ, இவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் தன்னுடைய உள்ளத்தை நாசமாக்கிக் கொண்டார்களோ, இவர்கள் இந்த உலகத்திலும் நாசமானவர்கள், மௌத்துக்கு பின்னாலையும் அவர்கள் ஜெயம் ஜெயம் பெறாதவர்கள், வெற்றி பெறாதவர்கள். குர்ஆன் இதை தெளிவாக சொல்கின்றது. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், யாரு நன்மை செய்யாரோ அது உங்களுக்கு தான். யாருக்குமே இல்ல, நீங்க நன்மை செய்யாத உங்களுக்கு தான். யாரோ பாவம் செய்கின்றாரோ அதுவும் உங்களுக்கு தான். எனவே நாங்க அடுத்தவர்களுடைய குறையை திருவி திருவி ஆராயாம, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாம, அடுத்தவர்களுக்கு குளித்து வேண்டாம, மகளை பிடித்தவர்களாக குர்ஆன் எதனை எல்லாம் தடுத்திருக்கின்றோ இவைகளை இவர வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து கொள்வோம். இறுதியாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றது. அதுல ஒன்றுதான் சலாம் சொல்லுவது, நோயாளியை நோய் விசாரிக்கிறது, ஜனாதாவோட கலந்து கொண்டது. அதே போல் ஒரு முஸ்லிம் கும்மினு சொன்னா நாங்க அல்ஹம்துலில்லா சொல்லுவது கண்ணியமான சோதனை தெரியாது. இவ்வாறான நபியுடைய அழகான வழிமுறைகள் எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இருக்கின்றது. நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். சிறிய குழந்தைகள் என்று எதனை ரசூலுல்லா தடுத்திருக்கின்றாரோ, குர்ஆன் ஹதீஸும் தடுத்திருக்கின்றதோ, இவைகளை விட்டு நாங்கள் தவிர்ந்து நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தா போய் நாளை குயாமத்தில் நாளைய மேலான சுயத்தத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் மகான மசாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. என்னுடைய பாவகுறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளம் அடுத்தவர்களை பார்த்து நல்ல எண்ணம் வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆத்தருள்வாயாக. எங்களுடைய கண்களுக்கு பிறருடைய குறைகளை காட்டிவிடாதயா. நல்ல எண்ணத்தோடு எங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் ஆத்தருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.